வாரே வா இளம் பூவே வா கருப்பு கண்ணம் தொட்டு இட்டுக்குள் நெற்றி பொட்டு கருப்பு கண்ணம் தொட்டு இட்டுக்குள் நெற்றி பொட்டு மார்பில் மாலை போலாட வாரே வா இளம் பூவே வா கண்ணே உன் பேரை சொன்னால் நெஞ்செங்கும் நாதங்கள்